ni hat tak la sandu paaye nare dilite karuse tani vite vena tem susum நுமியே உப மாசி தின் சதா ரசமியுருவேதனா லுவனே தன்னி அப்பதும் லாசந்துபாயனாரே திலிதே தருசே தவினா பெம் சுசும் சுந்தூரே சுகுருதுலே சிம்பதி ரகசி அருசி தனிவி தரனா பெண் சுசும் ரகசி லுவனி அப்பது ரகசி லுவனி அப்பது ரகசியே ஹனனா அப்பஹு ருவனே தன்னி அப்பஹு.